வணக்கம். சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும். நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு பழக்கம் இருக்குது. புது வருடம் பிறந்த அடுத்த நிமிடம் புது புதிதாக குறிக்கோள்கள் எடுத்துக்கிறது. இந்த வருடம் பூரா நான் இது பண்ணுவேன், அந்த வருடம் பூரா அதை பண்ணுவேன் அப்படின்னு. இதில் இன்னொரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா, நம்ம எல்லாருக்கும் நூதனமான இன்னொரு ஒற்றுமையும் இருக்குது. எடுத்த குறிக்கோள்லாம் இழுத்து இழுத்து பார்த்தாலும் ரெண்டு நாள் தாண்டாது, மூன்றாவது நாள் மீண்டும் நாம் நம்ம நிலைமைக்கே போயிடும். ஆனால் மறக்காமல் எல்லாத்தையும் கேட்டுக்கோம், இந்த வருடம் நீங்கள் உங்களுடைய ரெசல்யூஷன் என்ன, உங்களுடைய குறிக்கோள் என்ன. இந்த மாதிரி நல்ல விஷயம் நிறைய பண்ணுறதுக்காக பத்திரிகை அடிப்போம், பத்து பேரை கூப்பிடுவோம், பஞ்சாங்கம் பார்ப்போம், நல்ல நேரம் பார்ப்போம், கேலண்டர் பார்ப்போம், நாலு பேர்ட்ட அனுமதி கேட்போம், ஆசீர்வாதம் வாங்குவோம். ஆனாலும் தொடங்க மாட்டோம். தொடங்கிறதுக்காக கால் எடுத்து வைக்கும்போது இது தப்பு அது தப்பு அது தப்பு, இது இருந்தால் நான் சரியாக பண்ணியிருப்பேன், அது இருந்தால் நான் சரியாக பண்ணியிருப்பேன். பெரிய சந்தோஷம், நம்ம எல்லோரும் இதே தப்பை பண்ணிகிட்ருக்கிறதுனால தப்பை பத்து பேர் ஒன்றா பண்ணும்போது தப்பினுடைய அளவு குறைந்து நம்ம எல்லாருக்கும் வந்துடுது. அவ்வளோவே தான், பத்து பேர் ஒரு தரப்பை பண்ணும்போது ஒன்றின் கீழ் பத்து தான் என்னுடைய பங்கு. சரி, இப்படியே எத்தனை நாளைக்கு இருக்கிறது? வந்து வந்து வந்து நாட்கள் ஓடியாச்சு, வருடங்கள் ஓடியாச்சு, வயசும் ஓடிட்டே இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல நல்ல காரியத்தை தொடங்கி தான் ஆகணும். பத்து பேரை கேட்டெல்லாம் பிரயோஜனமே இல்லை. நம்மளை மாதிரியே தான். ஒரு கரடி குட்டி அவங்க அம்மாக்கிட்ட, நான் நடக்கணும். சரி நட. இல்லை நடக்கணும் அப்படின்னா நான் முதல்ல நாலு கால் இருக்குல்ல, எனக்கு ரெண்டு கையும் ரெண்டு காலு, மொத்தமாக நாலு. இதில் நான் எதை முதல்ல வைக்கட்டும்? இடது காலை வச்சுட்டு அப்புறம் வலது காலை கொண்டு வந்து அப்புறம் பின்னால் இருக்கக்கூடிய இன்னொரு காலையும் கொண்டு வந்து அப்படியா? இல்லை. சரி, அப்போ ரெண்டு முன்னால் வச்சுட்டு அப்புறம் ரெண்டையும் பின்னால் கூப்பிட்டுக்கிட்டுமா? இல்லை அதுவும் இல்லை. ஒன்றா நாளையும் தூக்கி நான் குதிச்சிட்டுமா? அதுவும் இல்லை. எனக்கு இப்படி யோசித்து யோசித்து யோசித்து நடக்கவே முடியாமல் போயிடும் போல இருக்குது. அம்மா சிரிச்சிட்டேன், என்ன யோசிக்கிற நீ? இல்லை நான் காலை மறுபடியும் அப்படின்னு அந்த குட்டி சொல்ல ஆரம்பித்த போது அம்மா பட்டுன்னு தலையில் ஒன்று வச்சு சொன்னாங்களாம். என்ன தெரியுமா? யோசிக்கிறத நிறுத்திட்டு நடக்க ஆரம்பி. அப்புறம் நடக்க ஆரம்பிச்சதும் இதே தான் நம்ம பிரச்சனையும். இதை பண்ணட்டுமா அதை பண்ணட்டுமா, பண்ணுறதுக்கான ஆயத்தங்கள் ரொம்ப அமோகமாக இருக்கும். வீட்டில் இப்போவும் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களாம் இருக்காங்க இல்லையா, படியுங்க அப்படின்னு சொன்ன உடனே வேகமாக உள்ளே போவாங்க. நாமளும் படிக்க போகிறாங்க அப்படின்னு நினைப்போம். இல்லை, உள்ளே போவாங்க, ஒரு நோட் எடுப்பாங்க, தேடி தேடி ஒரு ஸ்கேல் எடுப்பாங்க, இல்லாத ஒரு பென்சிலை எல்லாருக்கிட்டையும் கேட்டு கடன் வாங்கி எடுப்பாங்க. அது முன்னையாக இருக்கும், அதை ஷார்பன் பண்ணுவாங்க. ஷார்பன் பண்ணி வந்து டேபிள் மேலே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நகர்த்தி அதை நகர்த்தும் போது பத்து பேரை குறை சொல்லி, என் டேபிள் எப்பப்பார் இப்படி தான் அலங்கோலமாக வைக்கிறீங்க, சொன்னால் கேட்குறதே இல்லை அப்படின்னு அம்மா ஒரு கூப்பாடு போட்டு அங்கே பாதி குடித்த காப்பி டம்ளரை கொண்டு போய் அம்மாட்ட கொடுத்து, அப்பா ஒரு தடவை கத்தி அப்பாவுடைய வண்டியினுடைய சாவி எங்கே இருக்கும் அதை கொண்டு போய் கொடுத்து, தடபுடலான ஏற்பாடாக இருக்கும். யார் மாதிரி? இந்த கரடி குட்டி மாதிரி. என்ன பண்ணலாம்? இடது காலை முதல்ல வைக்கட்டுமா, இல்லை வலது காலை முதல்ல வைக்கட்டுமா, நாலு காலையும் சேர்த்து ஒன்றா குதிக்கட்டுமா, இல்லை உருண்டு அந்த பக்கம் போகட்டுமா? எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். நாமளும் நினைப்போம், இப்போ என்ன சொன்னோம் நம்ம, போய் படின்னு சொன்னோம், அவ்வளோதான் சொல்லியிருக்கோம். உடனே குழந்தை ஓடி போய் படிக்க போவதாக்கும் அப்படின்னு காத்துட்டு நின்னோம் இல்லையா? ஒன்றும் இல்லை, குழந்தை படிக்க போகிறதில்ல. உள்ளே போய் ஒரு நோட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கு, தேடி தேடி தேடி ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு வந்திருக்கு, அதை விட தேடி ஒரு பென்சில், அதையும் கூர் பண்ணியாச்சு. அதுவும் என்ன, எப்போ நின்ன இடத்துலையே ஷார்பன் பண்ணுற குழந்தை இந்த தடவை குப்பை தொட்டி எங்கே இருக்குன்னு தேடி போய் அதுக்கும் ரெண்டு நிமிஷம் எல்லாம் துருவி எடுத்து முடித்து அதில் பாதி உடஞ்சிருக்கும், மீண்டும் துருவி எல்லாம் முடித்து நீங்களும் நானும் கண்ணை மலர மலர வச்சுட்டு என் குழந்தை உட்காந்து படிக்க போகிற அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க போகிறோன்னு உட்காந்துருப்போம் இல்லையா? ஒன்றும் இல்லை, நோட்டை திறந்து இந்த ஸ்கேலால் கோடு போடும். கோடு போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுற? இருங்க, இப்போ தானே தொடங்கணும், படிக்க சொல்லியிருக்கீங்கல்ல. அதுக்கப்புறம் ஏழு கோடு எட்டு கோடு போட்டு முடிஞ்சுதா? அப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு 24 மணி நேரத்தை பகிர்ந்து எழுதும். அதுக்கப்புறம் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வாரத்தில் உள்ள எல்லா நாட்களையும் எழுதிட்டு காலையில் 6 மணிக்கு எழுந்திருப்பேன். 6 மணிக்கா? இல்லை 5-க்கே, உங்களுக்காக 5 மணி, 5 மணிக்கு எழுந்திருப்பேன். 5-லேருந்து 6 இது, 6-லேருந்து 7 இது, 8 இது, ரொம்ப அழகாக ஒரு டைம் டேபிள் போட்டு முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது, சாப்பிட போகலாமா அப்படின்னு கேட்பாங்க. படிக்க சொன்ன உடனே குழந்தை பண்ணுற ஆயத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ஆயத்தின்படி என்றைக்காவது நடந்திருக்கா? கண்டிப்பாக இல்லை. நம்ம தான் நம்ம புது வருஷ கொள்கை மாதிரி 10வதும் 12வதும் படிக்கிற குழந்தைங்களை சொல்ல போயிட்டோமே, நாம்ளும் அப்படி தானே. ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குங்க அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நல்ல விஷயத்தை பற்றின வார்த்தைகள் எல்லாம் பேசுவோம், அது 4 பேர்கிட்ட சொல்லுவோம். எங்கேயாவது ஒரு பெரிய பூகம்பம் நடந்திருக்கு, இல்லை பெருவெள்ளம் வந்திருக்கு, யாரோ கேட்குறாங்க, உதவி கேட்குறாங்க, கொடுக்கணும் மனசில் பெரிய ஆசை இருக்கும். பக்கத்தில் உட்காந்துருக்கக்கூடிய அலுவலகமாக பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டலாம் சொல்லுவோம், எப்போவுமே எனக்கு இதெல்லாம் கேட்டால் மனசு உருகி போயிடும் சார், உடனடியாக உதவி பண்ணணும்னு ஆசைப்படுவேன் சார் அப்படின்னு சொன்னோன்னே பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லணும். நானும் அப்படி தாங்க, எங்கள் அப்பா இப்படி தான தர்மம் பண்ணுவார் தெரியுமா, எங்கள் தாத்தா என்ன பண்ணுவார் தெரியுமா, இந்த கோவிலுக்கு எங்கள் தாத்தா என்னெல்லாம் கொடுத்துருக்கார் தெரியுமா, வரலாறு எல்லாம் சொல்லிகிட்டே வருவோம். அதுக்குள்ளே ஒரு 15 நிமிஷம் போயிடுமா, எவ்வளோ கொடுக்கலான்னு இருக்கீங்க, ஒரு 1000 ரூபா. 1000மா அப்படின்னு அவர் கண்ணை விரித்து கேட்டதுக்கப்புறம், ஏன் சார் 1000 அதிகமாக 500 குறைஞ்சி 500 100 குறைஞ்சி ஆஃபீஸ்லேருந்து படியிறங்கி வந்து உங்கள் வண்டியில் சாவியை போட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது ஏதோ கொடுத்துட்டு தான் நீங்களும் நானும் கற்பனை பண்ணுவோமே தவிர ஒரு சல்லிக்காசு நம்மக்கிட்டேருந்து வந்திருக்காது. பணத்தை விடுங்க, நல்ல வார்த்தைகளும் இப்படி தான். நாலு பேரை பார்க்கும்போது நல்லா சிரிக்கணும்னு தோணும், நல்ல வார்த்தை நாலு பேசணும்னு தோணும், இன்றைக்கி எல்லாமே அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லணும்னு தோணும், வீட்டுக்குள்ளே வந்தால் நிறைகளை மட்டுமே பார்க்கணும்னு தோணும், குறைகளை சொல்லாமல் ஒரு வாரம் ஓட்டணும்னு தோணும், எங்கெல்லாம் பொறுமையாக இருக்கணுமோ அங்கெல்லாம் பொறுமையாக இருக்கணும். ஒத்திகை நம்மளை மிஞ்சி பார்க்க ஆளையே கிடையாது. 1000 ஒத்திகை பார்த்துருப்போம். யார் மாதிரி மறுபடியும் சொல்கிறேன், நடக்கிறது எப்படின்னு 1000 கேள்வி அம்மாட்ட கேட்டு அந்த கரடி குட்டி மாதிரியே தான் நாமளும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற யோசனையிலையும் அதை பற்றின கற்பனையிலையும் இத்தனை காலத்தை ஓட்டிகிட்டு வந்துட்டோம். அந்த அம்மா கரடி மாதிரி பட்டுன்னு தலையில் ஒரு தட்டு தட்டிட்டு யோசிக்கிறத நிறுத்திட்டு நடக்க ஆரம்பி அப்படின்னு சொல்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் நம்மக்கிட்ட, இது உண்மை அல்ல, நீ நல்லது செய்கிறதா நினைக்கிற கற்பனை நல்லது அல்ல, களம் இறங்கி நீ செஞ்சால் மட்டும்தான் உண்டு, செய்ய போகிறேன்னு செய்யக்கூடிய கற்பனையும் செய்ததாக 10 பேர்கிட்ட சொல்லக்கூடிய விஷயத்தையும் தாண்டி உன்னால் விழுந்திருக்கிற நபருக்கு ஒரு விரலை கொடுக்க முடியும் அப்படின்னா தொடங்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அந்த கரடி அம்மா சொன்ன மாதிரி மீண்டும் உங்ககிட்ட நான் அதுக்கே தான் வரேன். புத்தாண்டு ஒன்றும் பிறக்க வேண்டாம், புதிய குறிக்கோள் எடுக்க, புதிய வாரம் பிறக்க வேண்டாம், புதிய நினைவுகள் வர்றதுக்கு நாம் தினம் தினம் புதிதாக பிறந்தாலே போதும். வாழ்க்கைங்கிறது பெரிய வாய்ப்பு, இதுக்கு நான் ஒரு பெரிய பஞ்சாங்கம் பிரிக்க வேண்டாம், பத்திரிக்கை பிரிக்க வேண்டாம், 10 பேரை கூப்பிட வேண்டாம், கடவுளை தொழ வேண்டாம், விளக்கு ஏற்ற வேண்டாம், எதுவும் வேண்டாம், என் மனதுக்குள்ள இந்த நிமிடம் உதவ போகிறேன் அப்படின்னு தோணின அடுத்த நிமிஷம் உதவிட்டோம் அப்படின்னா யோசிக்கிறத நிறுத்தி நடக்க ஆரம்பித்த அந்த குட்டி கரடி மாதிரி யோசிக்கிறத நிறுத்திட்டு கற்பனை பண்ணுறதை நிறுத்திட்டு காலை வீசி போக வேண்டிய மார்க்கத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். இனிமே நாட்காட்டியை பார்த்து நம்மளை முடிவெடுக்க வேண்டாம், கடிகாரத்தை பார்த்து நேரம் கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லது செய்யணும் அப்படின்னா கேள்விப்பட்டிருப்போமே, இன்றே செய்யவும் வேண்டும், அதுவும் இன்றே எப்போ, இன்றுதான் காலையில் தொடங்கி மாலை வரைக்குமா, இப்பொழுதே செய்ய வேண்டும். முயற்சி இப்போவே தொடங்கிடலாமா, கண்டிப்பாக யாரையும் கேட்க போகிறதில்லை. நன்றி, வணக்கம்.